ஸ்ரீமான் வெங்கடநாத ஆரிய கவிதா கிகேசரி வேதாந்த ஆச்சாரிய வரியோ மே சன்னிதத்தான் சதா ஹிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே பிரபத்யேதம் கிரிம் பிராயஹ ஸ்ரீநிவாசானுகம்பயா இக்ஷுசார ஸ்ரவந்தே வயன்மூர்த்தியாஹ சர்க்கராயிதம் விகாஹே தீர்த்த பகுலாம் சீதலாம் குருசந்ததிம் ஸ்ரீனிவாசதயாம்போதி பரீவாஹ பரம்பராம். சிவபதியான பகவான் திருவேங்கட மலைக்கு வந்ததே தயையினாலதான் அப்படின்னு நம்ம தயாசதகம் பார்த்துன்னு வந்துருக்கோம். குணத்திலேயே மிக உத்தமமான குணம் தயை அப்படின்னு, அந்த தயையினாலதான் மற்ற குணங்களுக்கே ஏற்றம் அப்படின்னு நம்ம பார்த்துன்னு வந்திருக்கோம். திருவேங்கடமுடியான் பிரம்மோத்சவம் சந்தர்ப்பம், அந்த சமயத்திலேயே நம்ம வந்து இந்த தயாசதகம் அன்வயிக்கிறதுன்றது வந்து ஒரு அற்புதமான ஒரு விசேஷம். அதுல நம்ம வந்து போன வாரம் 30வது ஸ்லோகத்திலிருந்து பார்த்துட்டு வந்தோம், 40 வரைக்கும் பார்த்திருக்கோம். அதுல வந்து தயா தேவி சொல்றே, தயானாலதான் நமக்கு வந்து விஷயங்கள் தெரிஞ்சு, சாஸ்திரங்கள் கிடைச்சி, ஆச்சாரியின் அனுகிரகம் கிடைச்சி, சரணாகத்தின்னு ஒன்னு பண்ணி, மோக்ஷ பரியந்தம் அந்திம ஸ்மிருதி வரைக்கும் கொடுத்தது பெருமாள் நமக்கு கொடுக்கிறேன்னா அதுக்கு காரணம் தயையே அப்படின்னு பார்த்துன்னு வந்தோம். இப்ப அதுக்கு பலன் என்ன அப்படின்னா, நமக்கு மோக்ஷம் அதுக்கு பலன் என்ன, பக்தி பண்ணோம் அதுக்கு பலன் என்னன்னா பக்தியே தான் பலன், பகவானுடைய கைங்கரியமே தான் பலன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுல இப்ப முக்கியமான ஸ்லோகம் பிரபத்தி பண்ணி அதுக்கு மோக்ஷன், அது ஒரு பலன் இருக்கட்டும், திருவேங்கடமுடியான சேவிக்கிறதே பலன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க எடுக்கிறார். அற்புதமான ஸ்லோகம், ராஜாஹபத்யம் பிரபிருதி விபவம் பிரேட்ச பர்யாய துக்கம் ஜன்மாகாங்க்ஷன் விஷகிரிவனே ஜக்முஷாம் தஸ்துஷாம் வா ஆசாசானா கதிச்சன விபோஸ்த்வத் பரிஷ்வங்கதன்யைஹி அங்கீகாரம் க்ஷணமபிதயே ஹார்த துங்கைரபாங்கைஹி அப்படின்னு. பகவான் திருவேங்கட மலையே போரும் அப்படின்னு எப்படி குலசேகர ஆழ்வார் அனுகிரகிறாரோ அதே மாதிரியே சுவாமி தேசிகனும் இங்க வந்து இதையே வேண்டிக்கிறார். ராஜாபத்தியம் அப்படின்னா பிரம்ம பட்டம், அது கூட எனக்கு வேண்டாம், அது கூட எங்க போயினா துக்கத்துலதான் போய் முடியும் அப்படின்னு. பிரேட்ச பரியாய துக்கம் அப்படிங்கிற, எப்பேற்பட்ட இந்த சம்சார சாகரத்துல எப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்தா கூட எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. நம்ம வந்து ஏழையா இருந்தாதான் கஷ்டம் அப்படின்னு நினைக்கவானா, நல்ல பணக்காரனா இருந்தா கூட இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு தெரியாது, பிசினஸ் டவுன் ஆகுதுன்னு தெரியாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. சரி, நம்ம வந்து பொலிட்டீஷியன் ஆகலாம் அப்படின்னு பார்த்து ஒரு பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர் ஆகலாம்னு பார்த்தனா, எப்போ இப்ப காலத்துல பார்த்தனா இந்த மினிஸ்டர் அங்க போயிடுறா, அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துடுறா, பதவி சாஸ்வத்தம் கிடையாது. அடுத்த 5 வருஷத்துல திருப்பி எலெக்ஷன் நடந்தா நம்ம தான் ஜெயிப்போம்னு ஏதாவது சாஸ்வத்தம் இருக்கா? அதுக்கப்புறம் எதிராளி வந்தவொடனே நம்மள ஜெயில போட்டுருவான், அதனால பதவியும் சாஸ்வத்தம் கிடையாது. சரி, தேவர்கள்லாம் சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு பார்த்தா, தேவ பட்டத்துல அவா எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு பார்த்தா, மகாபலி அவர் வரும்போது சொர்க்கத்தையே விட்டு பயந்து ஓடிடுறான். அந்த மாதிரி ஹிரண்யகசபன் ஹிரண்யாட்சன் ராவணன் எல்லாம் வரும்பொழுது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவா திருப்பியும் பகவான் கிட்டதான் வேண்டிக்கிறா, அவளுடைய பதவியும் சாஸ்வதம் கிடையாது, இந்திர பதவியே கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, பிரம்ம பதவி அப்படின்னு போனா, அப்பயும் வேதம் காணாம போகும்போது மதுக்கை தவறுகள் வரும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்ப பகவான் தான் வந்து ரட்சிக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது பிரம்ம பட்டமே கூட இந்த இந்த யுகத்துல நம்ம பிரம்ம பட்டமா இருந்தா கூட அடுத்த வாட்டி பிரளயம் வந்து, மகா பிரளயம் வந்து அடுத்த சிருஷ்டியில திருப்பி இவருக்கே தான் பிரம்ம பட்டம் கொடுப்பேரான்றது சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ அந்த சமயத்துல யார் அதிகமாக புண்ணியம் பண்ணியிருந்தாலோ, அதிக யஜ்ஞயாகாதிகள் பண்ணியிருந்தாலோ அவளுக்கு தான் இந்த பிரம்ம பட்டம் கொடுக்க முடியும். ஏன்னா பிரம்மாண்டது ஒரு பட்டம் தான், ஒரு பதவி, அது ஒரு காலம், அவளுடைய காலம் இன்னும் அதிகமா இருக்கலாம். அப்ப பல சதுர்முகங்கள் சதுர்யுகங்கள் பிரம்மா வந்து பதவியில, பிரம்மா பதவியில இருக்கார், அந்த வேதியும் சாஸ்வதம் கிடையாது. அப்ப வந்து எதுக்கு, அதுவுமே துக்கத்துல தானே போய் முடியும். ஒரு பெரிய பதவியில நம்ம இருந்துட்டு திடீர்னு உனக்கு இல்லைன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமாயிடும். அதனால சுவாமி தேசிகன் சொல்ற, பிராஜாபத்யம் பிரபிபவம் பிரேட்ச பரியாய துக்கம், எப்பேற்பட்ட பதவியா இருந்தாலும் துக்கத்திலேயே தான் போய் முடிய போறது, அதனால இந்த லோகத்துல இருக்கிற பதவிகள் எனக்கு வேண்டாம். சரி, அப்ப மோட்சத்தை கேட்கிறாரா, அப்ப வைகுண்ட லோகத்துல போனா அனாதி காலமாக நித்தியசூரிகள் எப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளோ, ஆனந்தமான அந்த பகவானுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படின்னு பார்த்தா அதுவும் அங்க வந்து மோட்சம் அந்த ஸ்ரீவைகுண்ட லோகம்னு கேட்கல, எங்கன்னா திருவேங்கடமுடையானுடைய சன்னதியே போரும், திருமலையில இருந்தாலே போரும் அப்படின்னு. எப்படி குலசேகர் ஆழ்வார் என்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே, எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மரமா இருந்தாலும் பரவாயில்ல, திருமலையில ஒரு கல்லா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஜந்துவா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு ஜந்துவா அங்க இருந்தா கூட கோவிந்த நாம ஸ்மரணத்தை நம்ம தினமும் கேட்டுட்டே இருக்கலாமே, அது பெரிய பாக்கியம். அங்க வர பக்தர்கள் எல்லாம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு அவ சாப்பிட்டதுக்கு எங்கேயாவது கீழே போட்டிருந்தா கூட நம்மளுக்கு பிரசாதம் கிடைக்கும். அப்படி அந்த மலையில ஏதாவது ஒன்னா இருந்தா போரும் அப்படின்னு ஜென்மா காங்ஷன் விஷகிரி வனே ஜக்முஷாம் தஸ்துஷாம் வா அப்படின்னு ஜென்மம் அப்படின்னு நமக்கு ஒண்ணு இருந்தா அந்த விஷகிரி அந்த திருவேங்கட மலையிலே ஜக்முஷாம் அப்படின்னா கால்நடையா வர்றது. அப்ப மனுஷர்கள்னு எடுத்துக்கலாம், ஜந்துக்கள்னு எடுத்துக்கலாம், ஒரு நாயா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பூனையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மிருகமா இருந்தா கூட பரவாயில்ல, கால்நடையா வர எந்த ஒரு ஜந்துவா விலங்குகளாக இருந்தாலும் பரவாயில்ல. தஷ்டுஷாம் வா, தஷ்டுஷாம்னா ஸ்தாவரம், ஒரு மரம் ஒரு கல்லு அப்படி இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு ஜென்மாகாங்கன் விஷகிரி பனே ஜக்முஷாம் தஷ்டுஷாம் வா சுவாமி தேசிகன் அதே திருமலையில எப்படியாவது இருந்தாலே போரும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த மலையில ஒரு ஒரு ஜந்துவா இருந்தா கூட ஆசாசானா கதிச்சன விபோஸ்த்வத் பரிஷ்வங்கடன்யைஹி அப்படின்னு அந்த மலையில இருக்கிறதுக்கே பாக்கியம் செய்திருக்கணும். அங்கீகாரம் க்ஷணமபி தயே ஹார்த துங்கை ரபாங்கை, தயாதேவியுடைய கருணா கட்டாட்சம் ஒரு ஒரு நிமிஷமாவது ஒரு க்ஷணமாவது ஒரு அங்கீகாரம் கிடைச்சா போருமாம். அங்கீகாரம் க்ஷணபிபி தயே, அந்த க்ஷணம் அந்த தயாதேவியுடைய அனுகிரகம் அந்த கருணா கட்டாட்சம் நம்ம மேல விழுந்தாலே அதுவே போரும், அதுவே ஆச்சரியம் அப்படின்னு திருமலையிலேயே வாசம் பண்ணா போரும் அப்படின்றதையே இங்க சுவாமி தேசிகன் தயாதேவி கிட்டேயே வேண்டிக்கிறார். அதுல குலசேகர ஆழ்வார் திருமலையில வரும்பொழுது அவர் கதறினா மாதிரி பெருமாள் கிட்ட எப்படியாவது ஒரு நதியா இருந்தா கூட பரவாயில்ல, திருமலையில ஒரு நதியா பிரவாகிச்சிருந்தா கூட பாகவதர்கள்லாம் வந்து அங்க தீர்க்காமாடுவா இல்லையா, அப்ப அந்த நதிக்கு புண்ணியம் வந்துருமாம். இல்ல ஒரு குக்கா இருக்கேன் அப்படிங்கிற மீனாய் இருக்கேன், கோனேரியில் மீனாயாவேனே, ஸ்ரீவாரி புஷ்கரணியில திருவேங்கடமுடியானுடைய புஷ்கரணியில எங்க சக்கர சக்கர தீர்த்தம் தீர்த்த ஸ்நானம் தான் நடக்கிறதோ அங்க ஒரு மீனாக இருந்தா கூட அந்த மீன் பாகவத்தாலாம் வந்து அங்க ஸ்நானம் பண்ணுவா இல்லையா, தீர்த்தாமாடும் பொழுது அவளுடைய திருப்பாதங்கள் அந்த தூளி நம்ம மேல படும், அப்ப மீனாய் இருந்தா சந்தோஷமா இருக்கேன்ற. சரி, படியாயிருந்து பவளவாய் காண்பேனே அப்படிங்கிற திருமலையில பகவான் இருக்கிற கர்ப்ப கிரகத்து முன்னாடி படி படிக்கட்டு, அதை இன்னைக்குமே குலசேகரப்படி அப்படின்னு திருமலையில திருவேங்கடமுடியான அந்த வாசப்படியில படிக்கட்டு நம்ம வந்து குலசேகரப்படின்னு, ஏன்னா ஆழ்வார் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறது, ஏன்னா அப்பதான் பாகவத்தாலாம் அதை தாண்டி போவாளாம். அதே மாதிரி படிக்கட்டா இருந்தா பெருமாள் அங்கேருந்து திருமுகம் மண்டலம் தெரியும், அவருடைய திருவாய்களை பார்த்துட்டே சேவிச்சுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பாகவத்தாலும் தாண்டி போவாங்க, அவர் வந்து மகாராஜா, கேரள தேசத்திலே குலசேகர ஆழ்வார் ராஜா. ஆனா அவர் என்ன கேக்குறாருன்னா, இந்த ராஜ்யம் இந்த பதவி என் தலைமையில ஒரு கிரீட்டம் இருந்தா கூட, ஒரு வைர கிரீட்டம் போட்டா கூட எனக்கு சந்தோஷம் இல்ல, பெருமாளுடைய திருப்பாதமோ பாகவதாலுடைய பாத தூளியோ என்னுடைய சிரசிலே இருந்தா அதுதான் எனக்கு பெரிய கிரீட்டம் அப்படின்னு கேக்குறாரு. சரி, நான் மீனாயிருப்பேன் படிக்கட்டா இருக்கலாம்னா கூட அது என்னுடைய ஆசை தானே, நான் அப்படி ஆசைப்படுறேன், ஆனா அந்த என்னுடைய ஆசைன்னு ஒண்ணு வேணாம், பகவானுக்கு என்னை எப்படி வச்சுக்கணும், ஆனா திருமலையில என்னை வச்சுக்கணும். அதனால கடைசியா கேக்குற என்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேன், அவர் என்னை எப்படி வேணா வச்சுக்கிட்ட, ஒரு கல்லா இருந்தா கூட நான் அங்க சந்தோஷமா திருமலையில இருக்கேன் இல்லையா, பெருமாள் ஏதோ ஒரு நாள் 365 அந்த திசையா ஏழினா அங்கேருந்து நான் பெருமாளை சேவிச்சுக்கேன். ஒரு மரமா இருந்தா கூட எப்படி நம்ம பாகவதத்துல நம்ம பார்த்தோமோ, ரெண்டு மரம் இருந்தது பிருந்தாவனத்துல, கண்ணனுடைய விலைகள் எல்லாம் பார்த்துட்டே இருந்தா அப்படின்னு, குபேரர்களுடைய ரெண்டு குமாரர் அவளுக்கு சாபம், நீ வந்து பிருந்தாவனத்துல மரமாக போங்கோ அப்படின்னு, இது சாபமா அப்படின்னு, ரிஷி சாபமே இல்லையே, அங்க கண்ணனுடைய விலைகள் எல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு, அந்த திருமலையிலேயே இருக்கணும் அப்படின்னு தான் குலசேகர ஆழ்வார் கேட்கிறார். அதே போலயே அப்படியே தான் சுவாமி தேசிகனும் அங்க வந்து எப்படியா இருந்தாலும், ஒரு மிருகமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஒரு ஸ்தாவரம் ஒரு மரம் ஒரு கல்லா இருந்தா கூட அடியேனுக்கு அதுவே பெரிய சந்தோஷம், ஏன்னா தயாதேவியுடைய கருணா கட்டாட்சம் ஒரு க்ஷணம், அந்த ஜென்மாவில ஒரு நாள் இல்ல ஒரு மாசம் இல்ல ஒரு க்ஷணம் பட்டா கூட அதுவே மிக பாக்கியம் அப்படிங்கிற. அனந்தாழ்வான் அப்படின்ற பரமபாகவதர் ஆழ்வார் ஆச்சாரியன் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சிஷ்யர். அவர் வந்து பாஷ்யக்கார் வந்து மலையில ஆசைப்பட்டு யாராவது இருந்து அங்க கைத்தரியம் பண்ணணுமே, புஷ்பங்கள்லாம் வருஷிச்சுட்டு இருக்கு, ஆனா அந்த புஷ்பத்தை தொடுத்து பெருமாளுக்கு சாத்த அந்த காலத்துல யாருமே இல்லையா, 1000 வருஷம் முன்னாடி இல்லையா, அங்க வந்து மனுஷாக்கள் நிறைய இல்ல அப்படின்னு அவர் கண்ணிலேயே ஜலம் வந்துட்டான் காலட்சேபம் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே. அப்ப அனந்தாழ்வான் எழுந்து நான் வந்து போய் மலையில கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு. அப்போ ஆச்சாரியனுக்கு என்ன சந்தோஷமோ அப்படி மலையிலேயே இருந்து புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு வந்து. அப்ப ஒரு நாள் ஒரு பாம்பு வந்து அவரை கடிச்சிருக்கு, பாம்பு கடிச்ச உடனே விஷம் ஏறிடுது. சிஷ்யர்கள்லாம் ஓடி வந்து இப்படி ஆயிடுத்தே சுவாமி, நம்ம வந்து அந்த காலத்துல அங்க மேல எல்லாம் வைத்தியம் பார்க்கறதுக்கு யாரும் இல்ல இல்லையா, டாக்டர்கள் எல்லாம் இல்ல, திருப்பதிக்கு போலாம் கீழ் திருப்பதிக்கு போலாம் அப்படின்னு சொல்லச்ச அனந்தாழ்வார் சொல்றாராம், இதுல என்ன இருக்கு, ஒருவேளை இந்த பாம்பு கடிச்சு விஷமேறி இந்த பிராணம் போச்சுன்னா வைகுண்டத்துக்கு போய் அங்க விரஜா நதி பக்கத்துல தோட்டத்தை போட்டு அங்க ஸ்ரீ வைகுண்டநாதனுக்கு இந்த புஷ்ப கைங்கரியத்தை நான் பண்ண போறேன். அப்படி இந்த விஷம் என்ன ஒண்ணுமே பண்ணலன்னா இதே ஸ்ரீவாரி புஷ்கரணி பக்கத்துல திருவேங்கடமுடியானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ண போறேன். அப்ப இந்த இதே திருவேங்கடமுடியான் தானே அங்க ஸ்ரீ வைகுண்டநாதன், அப்போ இந்த கைங்கரியம் தான் சாஸ்வதம், அந்த கைங்கரியம் அங்கேயும் கிடைக்க போறது, அதனால இந்த பிராணம் போறதுனால எனக்கு ஒன்னும் பெரிய ஆபத்து ஒன்னும் தோணல, இந்த பாம்பு கடிச்சா கடிச்சுட்டு அந்த விஷம் ஏறினா ஏறி பிராணம் போனாலும் பரவாயில்ல இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படி அப்படி மலையில எப்படியாவது இருக்கணும் அப்படின்னு அந்த பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம்படி இருந்தேராம் அனந்தாழ்வார். அவர் ஒரு வாட்டி என்னன்னா யாத்திரையாக பெருமாள் கீழ் திருப்பதியில வந்து பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு ஒரு யாத்திரை போனும். அங்க வரும் பொழுது கீழ் திருப்பதிக்கு எல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா அவளுக்கு ஆகாரம் எல்லாம் கிடையாது, பிரசாதத்தை ஒரு மூட்டையில கட்டிட்டு அவ கீழ் திருப்பதிக்கு வருவா. அந்த வர நாளில சாயங்காலம் ஆயிடுத்து, அங்க வந்து ஒரு இடத்துல அனுஷ்டானம் பண்ணி சரி ஆகாரம் சாப்பிட்டு மேல்கொண்டு நடந்துதானே போனோம், இருட்டாயிடுத்து மேல்கொண்டு நம்ம வந்து வேற ஊருக்கு யாத்திரையா போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சாயங்காலம் ஆகாரம் சாப்பிடலாம் அப்படின்னு திறக்கும் பொழுது அதுல ஒரே எறும்பா இருந்துதான் எறும்பு. அப்ப உடனே அவருக்கு ஒரு ஆலோசனை வந்துதான், ஆழ்வார்கள்லாம் எப்படி கதறி இருக்கான், எம்பெருமான் பொன்மலையின் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு. ஒருவேளை இது குலசேகர ஆழ்வாரே கூட இருக்கலாம், இந்த எறும்பா இருக்கு ஏதோ நோவோ அப்படி. அப்ப அவரை நம்ம போய் திருமலையிலிருந்து எடுத்து இவ்வளவு தூரம் வந்துட்டுமே, இப்ப வேற ஊருக்கு போயிட்டேன்னா அந்த ஆசை போயிடுமே அப்படின்னு திருப்பியும் மலைக்கு போய் அந்த எறும்பெல்லாம் அங்க விட்டுட்டு வந்துடும். அப்படி ஆச்சாரிய பக்தி, அப்படி ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணது, அது ஏதோ ஒரு மங்களாசாசனம்னு கிடையாது, அப்படி தன்னுடைய ஹிருதயத்திலேயே வச்சு அந்த திருமலையிலேயே இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவா. அவ்வளவு ஆச்சரியமா சுவாமி தேசிகனும் இந்த திருமலையிலேயே இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தான் இங்க வந்து ரொம்ப அனுகிரகப்பட்டு கேக்குற. அந்த கருணா கட்டாட்சம் அப்படிங்கிற கருணையாலே வர கட்டாட்சம் அப்படின்னா தயாதேவியாலே பெருமாள் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு கட்டாட்சம் பண்ணா அந்த க்ஷண கட்டாட்சமே எனக்கு போரும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க கேக்குற. இதுல வந்து அப்படி என்ன வைகுண்ட லோகம் அதை விட திருமலை பெருசா அப்படின்னா, அதுக்கு திருமங்கை ஆழ்வார் சொல்றாரு முயலை விட்டு காக்கை பின் போவதேன் அப்படிங்கிறது. கீழே முயல் இருக்கு, அந்த முயல ஆச்சரியமா இருக்கும்பொழுது இதை விட்டுட்டு மேல ஒரு பறக்கிற காக்காவை போய் யாராவது ஒருத்தன் துரத்தின் போவானா அப்படிங்கிற. ஏன்னா அந்த முயல் எதுனா திருவேங்கிட முடியாதாம், அந்த ஸ்ரீ வைகுண்டநாதனே நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வைகுண்டத்துல எவ்வளவோ போக்கியங்கள் இருந்தாலும் அங்க நித்தியசூரிகள்லாம் எந்த ஒரு தோஷமே இல்லாத பெருமாள் கிட்ட கைங்கரியம் பண்ணாலும் நமக்கு அனுகிரகம் பண்ணணுமே, இந்த ஜீவராசிகள் இங்க இருக்கிறவாள்லாம் இவாளுக்கு எப்படி யார் சத்மார்க்கத்தை காட்டுவா, நம்ம வைகுண்டத்திலேயே இருந்துட்டா இவாளுக்கு எப்படி அப்படின்னு இவாளுக்கும் நம்மளுக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு திருமலையிலே வந்து இருக்கிறதுனால அப்ப இவரை விட்டுட்டு நம்ம எதுக்கு ஸ்ரீ வைகுண்டநாதனை பாக்குறது அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் பார்த்தா சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, திருமலையும் திருவாயிற்பாடியும் இங்கே ஆயினும் ஆறாவமுதம் அங்கேயாவது அப்படிங்கிற திருமலை, அந்த சாட்சாத் வாசுதேவனே இங்க வந்திருக்கிற திருமலையில திருவாயிற்பாடியில கண்ணனாக இருந்து அப்படி சேஷ்டிதங்கள் பண்ணார், பிரம்மாவே கூட பொறாமப்பட்டார். ஏன்னா பிரம்மருத்ராதிகளே தபஸ் பண்ணா கூட பெருமாள் திடீர்னு அவளுக்கு பிரத்யட்சமாவேறான்னு சொல்ல முடியாது, சில வாட்டி அசரீர வாக்கிலேயே பேசி நான் உங்களெல்லாம் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவளுக்கே கஷ்டமானவர் இங்க வந்து மாட்டுகளோடையும் அந்த கோகுலத்தில இருக்கிற பாலகர்களோடையும் அவர் விளையாடுறத பார்த்து அவளுக்கே பொறாமையா இருக்காம், தேவர்களுக்கு எல்லாமே அவளுக்கு பொறாமையா இருக்காம் ஏன் இப்படி அப்படின்னு. அப்போ அந்த திருமலையும் திருவாயிற்பாடியும் இந்த பூமியில இருக்கும் பொழுது இந்த பெருமாளுக்கு கைங்கரியத்தை பண்றதை விட்டுட்டு வைகுண்டத்துல இப்ப என்ன நமக்கு அப்படின்னு ஆறாவதும் அங்க எங்கேயோ தேடுறீங்களே, இங்கேயே நமக்கு நம்ம பக்கத்திலேயே இருக்கிறே அப்படின்றதுதான் திருமங்கை ஆழ்வாரும் அதே போலதான் மங்களாசாசனம் பண்ற. ஆழ்வார்களுடைய திருவுள்ளம் தான் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் அப்படின்றதுக்கே இந்த பாசுரம் நமக்கு எடுத்துக்காட்டு. அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் நமக்கு வந்து பெருமாள் மோட்சம் அப்படின்னு கிடைச்சாச்சு, திருவேங்கடமுடையானுடைய கைங்கரியமே தான் அப்படின்னு பார்த்தோம். அப்ப பெருமாள் உடைய திருமேனி ஸ்வரூபத்தை இங்க சொல்றது. அப்ப நம்ம எதை அனுபவிக்கிறது, நம்ம வந்து இவ்வளவு இந்த சம்சார சாகரத்துல கஷ்டப்பட்டோம், சரணாகதி பண்ணோம், அவ பெருமாளுடைய அனுகிரகத்துல நம்ம திருவலையில திருவேங்கடமுடியான பார்த்தா திருவேங்கடமுடியான எப்படி எல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்றது அடுத்த மூணு ஸ்லோகத்துல. பெருமாளுடைய திருமேனி ஏன்னா அர்ச்சா திருமேனி, சில பேர் மகா ஜானிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா அவர் சர்வாந்தரியாமி எங்குமே இருப்பேர், அவருக்கு ரூபமே கிடையாது அப்படின்னு நாம ரூபத்தாலே சில பேர் வந்து பெருமாளை சேவிக்கிறார், சில பேர் ரூபமே இல்லாம எல்லா இடத்துலயும் இருக்கேர் அப்படின்னு அப்படி சேவிக்கிறார். ஆனா ஆழ்வார்கள் நமக்கு எடுத்துக்காட்டினது என்னன்னா அவர் அப்படி இருந்தாலுமே நமக்காக ரூபம் எடுத்து நம்மளுடைய ஜானத்துக்கும் எட்டரா மாதிரி நமக்காக சேவை தரையர் இல்லையா அர்ச்சாவதாரத்துல, அந்த திருமேனியவே சேவிக்கணும் அப்படின்னு அப்படி சேவிக்கும் போது அவருடைய திருமேனி வர்ணனையே இங்க சுவாமி தேசிகன் பண்றார். நாபி பத்ம ஸ்புரண சுபக நவ்ய நீலோத்பலாபா கிரீடா சைலம் கமபி கருணே விருண்வதி வெங்கடாக்கியம் சீதா நித்யம் பிரசதனவதி ஸ்ரத்ததானாவகாஹ்யா திவ்யா காச்சி ஜெயதி மகதி தீர்கிகா தாவகீனா அப்படின்னு. ஒரு பெரிய டெசர்ட் இருக்கு, அதுல ரொம்ப கஷ்டம், ஒருத்த வந்து ரொம்ப தாகமா இருக்குன்னா அவனுக்கு ஒரு டீல் எங்கேயாவது ஒரு ஜலத்தை பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் வரும், ஒரு கங்கா நதி போல தீர்த்தத்தை பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி நம்ம எல்லாம் இப்ப வந்து நிறைய வந்து மலைகள் பக்கமா போய் அங்க ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற ஹில் ஸ்டேஷன் நம்ம போனா நல்லா குளிர்ச்சியா இருக்கும், அந்த எவ்வளவோ மலைகள் இருக்கு அந்த பக்கம் போய் தங்கி கொஞ்ச நாள் இருந்து லீவுல ஒரு வாரம் இருந்து தங்கிட்டு வரலாம் அப்படின்றோம். இப்ப இங்க சுவாமி தேசிகன் எடுக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு மலை, அது வந்து எப்படின்னா கிரீடா சைலம் கமபி கருணே விருண்வதி வெங்கடாக்கியம் அப்படின்னு தயாதேவி வந்து தயாதேவி பட்ட மகிஷி நம்ம பார்த்தோம், இருக்கிற குணங்கள்லயே மகாராணியானவள் தயாதேவி அப்படின்னு. ஞானம் அப்புறம் வந்து மத்த குணங்கள் எல்லாம் காட்டிலும் தயாதேவி தான் மகாராணி பட்ட மகிஷியாக திருவேங்கடமுடையானுக்கு இருக்கா. அந்த தயாதேவி ஒரு இடத்துல நம்ம ஆசைப்படுறாளாம், ஒரு இடத்துல ஒரு மலையில அற்புதமான இடத்துல இருந்து ரெண்டு பேரும் பெருமாளும் தாயாருமாக இருந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ அதுக்காக எந்த மலையை தேர்ந்தெடுக்கிறான்னா வெங்கடாக்கியம் அப்படின்னு அந்த வெங்கடாத்ரி என்ற திருமலையை தேர்ந்தெடுக்கிறார். அங்க திருமலையிலேயே திருவேங்கடமுடையானே எப்படி இருக்கார் அப்படின்னா சீதா நித்யம் பிரசதனவதி ஸ்ரத்தத அனாவகாஹ்யா திவ்யா காச்சி ஜெயதி மகதி தீர்கிகா தாவகீனாம் அப்படின்னு, தீர்கிகா தாவகீனாம் அப்படின்னு அற்புதமான ஒரு நம்ம வந்து பார்ப்போம். ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துல குட்டை இருக்கலாம், நடவாப்பி அப்படின்னுவா. நடவாப்பின்னா எப்படின்னா சாதா கிணர் அப்படின்னா நம்ம ஜலத்தை இழுக்கணும், நடவாப்பின்னா நம்ம அதுக்குள்ளேயே இறங்கி தீர்த்தமாடலாம், அனுஷ்டானங்கள் அது உள்ளேயே பண்ணலாம். அந்த நடவாப்பில எப்பயுமே தீர்த்தம் எப்படி இருக்கும்னா சீதா குளிர்ச்சியாக இருக்கும். அப்ப அந்த பகவானுடைய திருமேனியே அந்த மலையில ஒரு அற்புதமான ஒரு நடவாவி போல ஆச்சரியமா எப்பயுமே குளிர்ச்சி. அப்படின்னா வெய்ய காலத்துல சுடும், குளிர்காலத்தில் சிலிட்டு இருக்கும் கிடையாது, திருமலையை பார்த்தாலே என்னைக்குமே குளிர்ச்சியா இருக்கும். அதுவும் அந்த குளிர்ச்சியில பகவன் நாம ஸ்மரணத்தோட பகவானுடைய உற்சவங்கள்லாம் சேவிக்கணும்னு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் இல்லையா. அப்படி அந்த தயாதேவி அங்க இருக்கிறதுக்காக அப்படி ஒரு குளத்தை அமைச்சாலாம், அந்த குளம் எதுன்னா சாட்சாத் திருவேங்கடமுடியானே அவருடைய திருமேனியே அந்த மலையில ஒரு அற்புதமான ஒரு குளம் போல, அதுல தாமர புஷ்பங்கள் இருக்கும் இல்லையா, மலர்ந்த தாமர புஷ்பங்கள் அதான் நாபி பத்ம ஸ்புரண சுபகா நவ்ய நீலோத்பலாபான். அவருடைய திருநாபியிலிருந்துதான் அந்த தாமர புஷ்பத்திலிருந்தான் பிரம்மா இருந்தேன். ஆழ்வார்கள்லாம் கொண்டாடும் பொழுது அவருடைய திரு கண்களே தாமரை கண்ணா அப்படின்னு, கண்களே தாமரை, தன்னுடைய கரங்கள் தாமரை, பாதங்கள் தாமரை, பொற்பாதம் எல்லாமே தாமரையா இருக்கிறதுனால அந்த குளத்தில் அற்புதமான தாமரைகள் மலர்ந்து இருக்க அந்த தயாதேவிக்கு அந்த ஹில் ஸ்டேஷன்ல ஒரு அற்புதமா கொண்டாடுறா போல ஒரு இடமாம் அது. ஆனா தயாதேவிக்கு உண்மையிலேயே என்னன்னா தான் வந்து அங்க என்ஜாய் பண்ணணும்னு கிடையாது, இந்த பக்தர்கள் எல்லாரும் வந்து அங்க பெருமாளை அனுபவிக்கணும் அப்படின்னு சீதா நித்தியம் நித்தியம் எப்பவும் பிரசதனவதி பிரசன்னமா இருந்து ஸ்ரத்ததானாவகாஹ்யான்னு ஸ்ரத்தையோட யாருக்கு பெருமாள் மேல ஸ்ரத்த பக்தி அந்த ஸ்ரத்தை இருக்கிறாளோ அவளுக்கு எல்லாம் அவகாஹ்யம் அப்படின்னா அமுந்து தீர்த்தா மாடுறது. நம்ம வந்து சில பேர் என்ன பண்ணுவான்னா குளத்தை பார்த்த உடனே பயப்படுவா, மேலேந்தே வந்து ஏதாவது பக்கெட் எடுத்து மேல கொட்டிப்பா பயம் கீழே இறங்குறதுக்கு. ஆனா சில பேர் என்ன பண்ணுவா, நல்ல நீச்சல் தெரிஞ்சவா அதை அனுபவிச்சு உள்ள இறந்து அமுந்து குளிர்ச்சி சந்தோஷமா அனுபவிப்பா. அந்த சில குழந்தைகள்லாம் குளத்துல இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா திருப்பி வாழ்னா கூட்டா கூட வராது, அப்படி அதுலயே இருக்கணும்னு சந்தோஷமா தோணும். அப்படி அந்த திருவேங்கட முடியான அவருடைய திருமேனியே அவருடைய அனுபவத்தை கொண்டாடி நம்மளும் அந்த மலையிலேயே அப்படி அற்புதமாக தாமரைகள் இருக்கும் அந்த இடத்திலே அனுபவிக்கணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் யாருன்னா தயாதேவி. தயாதேவி ஆசைப்பட்டதுனால தானே பகவான் அங்க திருமலையிலே வந்து இருந்தே. அந்த தயாதேவி தனக்காக ஆசைப்படல, நம்ம எல்லா பக்தர்களும் அங்க அமுந்து தீர்த்தாமாடணும் அப்படின்னா பக்தியில பகவத் பக்தியிலையும் பகவத் குணத்திலையும் நம்ம எப்பயுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக அப்பேற்பட்ட ஒரு திருமலையை நிர்மாணம் பண்ணா அப்படின்னு. அந்த அப்ராக்கிருத்தமான வைகுண்டத்தில் அப்ராக்கிருத்தம் அந்த வைகுண்ட லோகமே பார்த்தோம்னா அப்ராக்கிருத்தம்னு சொல்லுவோம் அப்படின்னா அழியாது. இந்த பூமியில இருக்கிறது எல்லாம் பிராகிருத்தம் அப்படின்னா பஞ்சபூதத்தினாலே செய்யப்பட்டது. இந்த பூமியில இருக்கிறது எல்லாமே பார்த்தா இப்ப திடீர்னு வீடு உழுந்துடுறது, அப்புறம் ஒரு எர்த்குவேக் வந்தோம்னா ஊருக்கே ஹானி வருது, ஒரு சுனாமி வந்தனா என்ன ஆறுது ஊர்ல. அப்படி அந்த ஸ்ரீவைகுண்ட லோகம்ன்றது அப்ராகிருதம், அது எதுவுமே அழியவே அழியாது. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவ சரீரமும் அப்ராகிருதம், அவளுக்கு வந்து வயசாகாது, ஜுரம் வராது, நமக்குதான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல போக வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. அது இல்லாம அது அழியாதுன்றது ஒரு பக்கம் வச்சாலும் அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்க ஒரு கல்லா இருந்தாலும் ஒரு மண்டபமா இருந்தாலும் அதை எல்லாம் ஆழ்வார்கள் என்ன சொல்றான்னா அது எல்லாமே சர்வஜ்ஞர்கள் அப்படிங்கிற அதுக்கு எல்லாமே ஞானம் உண்டாம். அது பகவத் கைங்கரியத்துக்காக அந்த மண்டபமாக இருக்காளே தவிர எல்லாத்துக்கும் ஞானம் உண்டு. அப்பேற்பட்ட அந்த லோகத்தையே விட்டுட்டு பகவான் இங்க வரையறனா அப்ப திருமலையும் ஸ்ரீ வைகுண்டம் தானே, நமக்கு இருந்து எல்லாருக்கும் கைங்கரியத்தை கொடுக்கணும் தானே. அப்படி அற்புதமான இந்த இடம் அந்த திருமேனி அந்த நடபாவி அப்படின்றது பகவான் அந்த திருமலையில வேங்கடாத்ரியில தயாதேவிக்கு அங்க வந்து குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு. அப்படின்னா தயாதேவினால நம்ம எல்லாருக்கும் கருணை பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு. அப்பேற்பட்ட இடத்தை நம்ம போய் இருந்து கொண்டாடவானாமா பெருமாளை சேவிக்க வேண்டாமா அப்படின்றதுக்காகவே இது அற்புதமான ஸ்லோகம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் பெருமாளுடைய அர்ச்சாவதார திருமேனியை கொண்டாடிட்டோம். திருமேனியில வந்து ஆச்சரியமான திருமேனி, அது எவ்வளவு குளிர்ச்சியா நமக்கு இருக்கும், பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேர் அப்படின்னு. அந்த திருமேனியே பார்த்தேன்னா திருவேங்கடமுடியான் அவர் வந்து ஆச்சாரியன், பகவத்கீதையில கிருஷ்ணன் சொன்ன மாதிரியே சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹான், நமக்கு எல்லாரும் மோட்சத்தை தரக்கூடியவே நமக்காக இங்க வந்து தன்னுடைய திருப்பாதங்களை காட்டிட்டு பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறேன். அப்படி அச்சாவதார திருமேனியை கொண்டாடிட்டேன். இப்ப வந்து வேதாந்தத்துல சொன்ன மாதிரி ஆத்மகுணம், அப்ப பரமாத்மா அந்த ஆத்மகுணத்தை கொண்டாடணும். அந்த ஆத்மகுணத்தை கொண்டாடணும்னா நமக்கு மகா ஞானம் வேணும். அதை தேசிகன் நமக்காக அற்புதமாக எடுத்துக் கொடுக்கிறேன். உபனிஷத்துல எல்லாம் பகவான் எப்படி கொண்டாடுறான், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு. பகவானே சத்தியம், சத்தியமாவே அவர் இருக்கே, ஞானம் ஞானஸ்வரூபமா இருக்கே, ஆனந்தமயன் அவனே ஆனந்தமயன், அவனால நமக்கு ஆனந்தம் வருதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனே ஆனந்தமயன் அப்படின்னு எல்லாம் கொண்டாடுறோமோ அப்படி ஆத்மகுணத்தையும் கொண்டாடத்துக்காகவே இந்த ஸ்லோகம். யஸ்மின் திருஷ்டே ததிதர சுகைர் கம்யதே கோஷ்பதத்வம் சத்யம் ஞானம் திரிபிரவதிபிர் முக்தமானந்த சிந்தும் த்வத்சீகாரா தமிஹ கிருதினஹ சூரிபிருந்தானுபாவ்யம் நித்யா பூர்வம் நிதிமிவதயே நிர்விசந்தியஞ்சனாத்ரௌ. அந்த அஞ்சனாத்ரியில இருக்கிற பகவான் அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா பரபிரம்மம். அவருக்கு அற்புதமான இந்த அஞ்சு ஆத்மஸ்வரூபத்தை எடுத்து சொல்றார். ஒன்னு சத்தியம், அதுக்கப்புறம் ஞானம், அதுக்கப்புறம் அனந்தம் அப்படின்றதுக்கு தான் திரிபிரவதி பிகிர் அப்படின்னு சொல்லி அனந்தம். அப்புறம் ஆனந்தம், அவரே ஆனந்தமயன். அப்புறம் கடைசியில அமலம் அப்படின்றது தோஷம் இல்லாதவன் அப்படின்றத இந்த அஞ்சு குணத்தை எடுத்து சொல்றது. அவர் சத்தியம் அப்படின்னா சத்திய ஸ்வரூபமா இருக்கிறவர், அவர் மாறவே மாறமாட்டார், என்ன இருந்தாலும் ஒரு மாறுதல் இருக்காது, எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறவர் சத்தியமா இருக்கிறவர் அப்படின்னு. ஞானம் அப்படின்னா சர்வஜ்ஞன், அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு கிடையாது. மத்த எல்லாருக்குமே கூட பிரகிருதி சிருஷ்டியே பண்ண முடியாது, சிருஷ்டி ஸ்திதி லயம் இது மூணும் பண்ணக்கூடியவன் பகவான் தான். அதனால அவர் சர்வஜ்ஞர், அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்றதே கிடையாது. அப்புறம் அனந்தம், முடிவே இல்லாத இருக்கிறவர், எங்கேயுமே இருப்பவர், எங்கேயுமே வியாபித்திருப்பவர், இவ்வளவு தூரம் தான் இருக்கேர் அப்படின்னு கிடையாது. அந்த அனந்தம்னு சொல்லும் பொழுது மூணு விஷயம் நம்ம எவ்வளவா எடுக்கிறோம், காலம் ஸ்தலம் அவஸ்தை அப்படின்னு. அப்ப இந்த காலத்துலதான் பகவான் இருக்கேர், இதுக்கு முன் காலத்துல பகவான் இல்லை அப்படின்னு கிடையாது, அனாதி காலமாக அனந்தமாக பகவான் இருக்கேர். அடுத்தது ஸ்தலம், அப்ப இந்த தேசத்துலதான் பெருமாள் இருக்கேரா, அந்த தேசத்துல பெருமாள் இல்லையா அப்படின்ற எந்த சந்தேகமே வேணாம், சர்வாந்தரியாமி எங்கேயுமே இருக்கிறவர். அப்புறம் அவஸ்தை, அப்ப நம்மனா பார்த்தா நம்ம வந்து ஒரு மனுஷனா இருக்கிற போது நம்ம மிருகமா இருக்க முடியாது, போன ஜென்மத்துல நம்ம மிருகமா இருந்திருக்கலாம், இந்த ஜென்மத்துல நம்ம மனுஷனா இருக்கோம், அடுத்த ஜென்மத்துல எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. அப்ப ஒரு ஒரு ஜென்மத்துல நம்மளால ஒரு சரீரத்தை தான் எடுத்துக்க முடியும், ஆனா பகவானோ அந்தர்யாமியாக எல்லா இடத்திலையும் இருக்கேன், எல்லாமாகவும் இருக்கேன் அப்படின்னு. சர்வா அவஸ்தையிலயுமே அவர் அந்தர்யா, ஒரு மரம் இருந்தா கூட அதுக்கு அந்தர்யாமியாக பகவான் இருக்கு அப்படின்னு, எந்த காலத்திலயுமே எந்த ஸ்தலத்து இடத்திலயுமே எந்த அவஸ்தையிலுமே பகவான் வியாபிச்சு அனந்தமாகவும் இருக்கே அப்படின்னு, ஆனந்தமயனாகவே இருக்கே. நமக்கு வந்து சில பதார்த்தங்கள்லாவே சந்தோஷம் வரும், பாயசம் சாப்பிட்டா சந்தோஷம் அப்படின்னா அது கொஞ்ச காலம் இருக்கும், பாயசம் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த சாப்பிட்ட உடனே வர அந்த ஆனந்தம் எப்பயுமே இருக்காதே. ஆனா பகவன் நாமம், பகவான் நம்ம ஸ்மரிச்சுட்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலும் எப்பயுமே ஆனந்தமா இருப்போம், ஏன்னா அவரே ஆனந்தமயன் அப்படின்றதுனாலே. அதுக்கப்புறம் அமலத்துவம் அப்படிங்கிற தோஷமே இல்லாதவன் அப்படின்னு, நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து தோஷம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இப்போ நிறைய ஸ்வீட் சாப்பிட்டேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு வியாதி வந்துடும், அப்ப என்ன சொல்றா டாக்டர், நீ நிறைய ஸ்வீட் சாப்பிட்டதுனாலதான்றா. அப்ப இத்தனை நாளா எது நமக்கு சந்தோஷம்னு நினைச்சிருந்தோமோ அதுல ஏதோ தோஷம் இருந்திருக்கிறதுனாலதான் அது நம்மளால பண்ண முடியல. ஆனா பகவத் கைங்கரியமோ பகவத் அனுபவமோ எந்த காலத்திலையும் அது பகவான் தோஷம் இல்லாதவன், அவனை ஸ்மரிச்சதுனாலே நமக்கு என்னைக்குமே எப்பயுமே சந்தோஷம்தான் கிடைக்குமே தவிர எதுவுமே கிடையாது அப்படின்றத அந்த இந்த தயாதேவினாலதான் நமக்கு இப்பேற்பட்ட அனுகிரகமும் கிடைச்சி இந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை, பகவானுடைய ஆத்மஸ்வரூபத்தை நம்மளால சுலபமா கொண்டாடிட முடியுமா, சேவிக்க முடியுமா, நமக்கு அது புரியுமா. ஆனா நமக்கு இதெல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, திருமலையில போய் திருவேங்கடமுடியான சேவிச்சாலே இது அத்தனையும் புரிஞ்சிடும். இது அத்தனையும் உபனிஷத் தெரியவாள்லாம் வந்து சொன்னா நமக்கெல்லாம் பாதி புரியும், சில பேருக்கு அவாவாளுடைய ஞானத்தை பொறுத்து சில பேருக்கு முழுசா புரியும், சில பேருக்கு புரியுற மாதிரி இருக்குன்னு வா. ஆனா எப்ப நீ திருவேங்கடமுடியான சேவிச்சிட்டேலோ இது அத்தனைக்கும் அர்த்தம் புரிஞ்சிடும். அப்படி தயாதேவி அந்த கருணை பண்றா. அதனால என்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய எஸ்மின் திருஷ்டே ததிதர சுகை, எப்பயுமே சுகமாக இருக்குமாம் கம்யத்தே கோஷ்பதத்துவம் அப்படிங்கிறது. ஏன்னா பகவான் தர ஆனந்தம் அப்படின்றது எப்படின்னா ஒரு சமுத்திரம் போல, அந்த சமுத்திரம் வந்து ரொம்ப பெருசு, அதுல நம்ம அந்த கடல்ல நம்ம இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா அவ்வளவு ஆனந்தமா இருக்கலாம். ஆனா அதை தவிர நம்ம பகவத் கைங்கரியத்தை தவிர வேற இந்த இந்த சம்சார சாகரத்துல எதை ஒண்ணு நம்ம சந்தோஷமா நினைக்கிறோமோ அது அத்தனையுமே கோஷ்பதத்துவம் அப்படிங்கிறது. எப்படின்னா ஒரு ஜலம், கோஷ்பதத்துவம்னா மாட்டு குளம்படி அப்படின்ற, மாடு வந்து ஒரு குளம் மாதிரி ஒரு நதி இருந்து சின்ன ஜலம் தேங்கி இருக்கிற இடத்துல மாடு வந்து அங்க இருக்கு, அந்த மாடு அது காலை வச்சு அங்க வந்து இது பண்ணிட்டுனா எவ்வளவு அந்த இடம் ஒரு மாதிரி குழம்பி கிடக்கும், அதனால அந்த தீர்த்தத்தை நம்மளால உபயோகப்படுத்த முடியாது, அதனால நம்மளுக்கு எந்த குளிர்ச்சியும் கிடையாது. அந்த மாதிரிதான் அப்படின்றது நமக்கு இந்த லோகத்துல ஆனந்தம் கொடுக்கக்கூடியவை அத்தனையுமே அது வந்து நல்ல ஜலம் கிடையாது. ஆனா பகவானுடைய குணங்களோ அது எப்படின்னா சமுத்திரம் போலே சாகரம் போலே, அதுல யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு, சில பேர் சமுத்திரத்துக்கு எதுக்கு போவா, மீன் பிடிக்க போவா, சில பேர் உப்பு எடுக்க போவா, சில பேர் ரத்னங்கள் எடுக்க போவா, அப்படி அவாளுக்கு என்னென்னவோ கிடைக்கும் அந்த சமுத்திரத்துல. அப்படி பகவானுக்கு கேட்ட வரன்லாம் கொடுப்பேரு, மோட்சத்தையும் கொடுப்பேர், அப்பேற்பட்டவனா இருக்கிறதுனால அவருடைய குணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சத்தியம் ஞானம் திரிவிரவதிபிர் அப்படின்னா மூணு விதமான அனந்தம் அப்படின்னு, காலம் ஸ்தலம் அவஸ்தை இல்லா எந்த இதுலயுமே பகவான் அனந்தமாக இருக்கிறதுனால ஆனந்தம் அப்படின்ற ஆனந்தம், நாலாவது சிந்தும் அப்படின்றது அமலம் அப்படின்னு இந்த அஞ்சு குணங்களோட ஆத்மஸ்வரூபத்தோட பகவானை நம்ம சேவிக்கணும். அப்படி துவத்சீகாரா, துவத்சீகாரா தயையே உன்னை சரணாகதி பண்ணோம் இல்லையா, முப்பதாவது ஸ்லோகத்துல இருந்து தயைக்கு சரணாகதி பண்ணதுனாலதான் இந்த அனுபவம் எல்லாம் எங்களுக்கு புரியுது அப்படின்னு இங்க சொல்றேன். நித்யா பூர்வம் நிதிமிவதையே, நீ எங்களுக்கு கிடைச்ச நிதி, அந்த பகவான்றவர் கிடைச்ச நிதி, அந்த தயாதேவினாலதான் நமக்கு அந்த பகவான்ற ஒரு நிதி கிடைச்ச. நிதினா தனம்னா வேற, நம்ம கிட்ட துட்டு இருக்கு, அந்த துட்டு நம்ம செலவு பண்ணா போயிடும். நிதின்றதுன்னா அது உள்ள இருக்கு, எவ்வளவு இருக்குன்னே நமக்கு தெரியாது, எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு. இப்போ அனந்த பத்மநாபன் கோயில சொல்றா இல்லையா, எவ்வளவோ நிதி இருக்கு, தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்குன்றா, அஞ்சாறு கடவு இருக்குன்றா, இன்னும் எவ்வளவு எண்ண முடியலன்னு தெரியல அப்படிங்கிறா. அந்த மாதிரி அப்பேற்பட்ட நிதி நமக்கு கிடைச்சாரு. அதுக்கு காரணம் எங்க இருக்காரு அப்படின்னா, நிர்பிச்சன் தென்சனாத்ரவ், அந்த அஞ்சனாத்ரீந்திர மலையிலே திருவேங்கடமுடியானாக இருக்கே. அவரை சேவிச்சாலே இப்பேற்பட்ட அனுபவங்கள் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியர்களுக்கும், அவளாலதான் ஆத்மஸ்வரூபத்தை நினைச்சு கூட பார்க்க முடியும். ஆனா நம்மள மாதிரி ஆட்களாலையும், சாதாரண மனுஷர்களாலையும் நம்மளும் பகவான் அனுபவிக்க முடியும்னா தயாதேவியுடைய கருணை இருந்தாலே போரும் அப்படின்னு இங்க ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் எடுக்கிறேன். முதல்ல இந்த மூணு, முதல்ல அர்ச்சா திருமேனிய எப்படி ஒரு குளம் போலே குளிர்ச்சியாக நம்ம எல்லாருமே அனுபவிக்கலாம்னு சொன்னேன். அப்புறம் வேதாந்தத்துல சொல்லப்பட்ட குணங்கள் எடுத்து இப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபமானவன் பகவான் அப்படின்றது சொல்றேன். அப்புறம் கல்யாண குணம் அப்படின்னு சொல்றேன். கல்யாண குணம்னா இது ரொம்ப முக்கியம். பகவானுக்கு எவ்வளவு கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னா நிறைய கல்யாண குணங்கள், அதுவே அனந்தம். எவ்வளவு இருக்குன்றது நமக்கு தெரியாது. அப்போ அந்த தயாதேவி தான் நமக்கு அனந்த கல்யாண குணங்களும், எது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நமக்கு காட்டி கொடுக்கறா அப்படின்னு. எப்படின்னா ஒரு மேகம் போலே அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல, சாரம் லத்வா கமபி மகதாம் ஸ்ரீனிவாசாம்புராசே காலே காலே கனரசவதி காலிகேவானுகம்பே வியக்தோன்மேஷா மிருகபதி கரௌ விஸ்வமாப்யாயந்தி சீலோபத்யம் க்ஷரதி பவதி சீதலம் சத்குணௌகம் அப்படின்னு. சமுத்திரத்தை, சமுத்திரத்துல நம்மளால நேர அந்த ஜலத்தை உபயோகப்படுத்த முடியுமா? சமுத்திர தீர்த்தத்தை சாப்பிட முடியுமா? இருக்காது. ஒரே உப்பு ஜலமா இருக்கும். உப்பையும் தனியா எடுக்கணும், தீர்த்தமும் தனியா எடுக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியம் தீர்த்தம். சமுத்திரத்துல எவ்வளவோ கிடைக்கிறது, ரத்னங்கள் கிடைக்கிறது, உப்பு கிடைக்கிறது, மீன்கள் கிடைக்கிறதுன்னா எது அதுல ரொம்ப முக்கியம்னு பார்த்தா, அந்த மீன்களை சாப்பிடாம எல்லா எத்தனையோ மனுஷர்கள் நம்மள மாதிரி இருக்கவங்களாம் நம்ம என்ன மீனை சாப்பிட்டா வளர்றோம்? இல்ல. ரத்னங்கள் இல்லாம நம்மளால வாழ முடியுமா? வாழ முடியும். உப்பு இல்லாம சாப்பிட முடியுமான்னா அதுலயும் சில பேர் உப்பு இல்லாமயும் சாப்பிடறா. ஆனா தீர்த்தம் இல்லாம யாரையாவது இருக்க முடியுமா? யாராலையுமே இருக்க முடியாது. அப்போ நமக்கு அந்த சமுத்திரத்திலிருந்து நம்மளால எடுக்க முடியாத தீர்த்தத்தை யார் கொடுக்கறான்னா மேகம் தான் கொடுக்கறது. அந்த மேகம் அந்த சமுத்திரத்திலிருந்து தீர்த்த ஜலத்தை எடுத்து அது நமக்கு உப்பில்லாத தீர்த்தம் நம்ம சாப்பிடுறா போல நமக்கு எப்படி வருஷிக்கிறதோ, அப்போ அந்த தயைய ஒரு ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு வரேன் சுவாமி தேசிகன். அந்த கவித்துவத்தினாலே ஒரு இடத்துல இந்த தயையே சாகரம்ங்கிற, இந்த இடத்துல இந்த தயை தான் மேகம் அப்படிங்கிற. அந்த திருவேங்கடமுடியான் அப்படிங்கிறவர் பெரிய சாகரம். அவளுக்கு எப்படி எல்லாம் அவ சேவிச்சுக்கணுமோ அவ அப்படி எல்லாம் சேவிச்சுக்கிறான். நமக்கு எப்படி முக்கியம் அப்படின்றத ஒரு கருணையோட ஒரு அந்த அந்த சாரமானது எடுத்து, சாரம் லத்வா அப்படின்னு அந்த சாரத்தை எடுத்து நமக்கு பகவான் கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய குணங்கள் என்ன அப்படின்னா, ஒன்னு தயை, அப்புறம் தயையோட சேர்ந்த சில குணங்கள், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை வந்து நமக்கு எப்படின்னா அப்படியே மழை போலே பொய்யறாளாம் அந்த மேகமானது. ஏன்னா நம்மளே வேதாந்தத்தை படிச்சோ, நம்மளாலேயே பெருமாளை சேவிச்சோ நம்மளால அனுபவிக்க முடியாது. ஆச்சாரியர்கள் மூலமாக தான் நம்மளால அனுபவிக்க முடியும். நமக்கு அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக தயாதேவி தான் அந்த ஒரு மேகமாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படிங்கிறது. பெருமாளுடைய குணங்கள்னு பார்த்தா அனந்த கோட்டி கல்யாண குணங்கள் இருக்கு. அப்போ வந்து சக்தி இருக்கு. பெருமாளோட வீரம் அப்படின்னு எடுத்தா எத்தனை பேசலாம். ராவணனை வதம் பண்ணதோ, அப்புறம் 14,000 ராட்சசர்களை ஒரே முகூர்த்தத்துல வதம் பண்ணேர் ராமர் அப்படின்னு 1,000 பேசலாம் நம்ம. ஆனா எது ரொம்ப முக்கியமான குணம்னா தயை. தயையே இல்லாத எந்த எனக்கு வீரம் இருந்து என்ன பிரயோஜனம்? ராவணனும் மகா வீரன் தான். ஆனா ராவணன் என்ன பண்ணான்? எல்லாருக்கும் கஷ்டத்தை தான் கொடுத்தான். ராமர் வீரன், ஆனா துஷ்ட நிகிரகம் பண்ணி சாதுவை ரட்சிச்சு. ஏன்னா அவருக்கு தயைன்ற ஒண்ணு இருக்கிறதுனால. அப்ப தயனாலதானே மற்ற குணங்களுக்கு பிரயோஜனம். தயையே இல்லாம மத்த குணங்கள் இருந்தா அது வியர்த்தமாயிடுறது, அது தோஷம்னே சுவாமி தேசிகன்னு சொல்றது. அப்ப அந்த தயையோடு தயினால வர முக்கியமான குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அது என்னன்னா வாத்சல்யம், சௌலபியம், சௌசீல்யம் அப்படின்னு மூணு குணங்கள் எடுக்கிறார். வாத்சல்யம் அப்படின்னா நம்ம மேல இருக்கிற கருணை. அதுக்கப்புறம் சௌலபியம் அப்படின்னா ரொம்ப சுலபன், அவர் வைகுண்டநாதன் தானே, நம்ம ஒரு மினிஸ்டரை பார்க்கணும்னா இப்ப என்ன சொல்றா, அவர் லெட்டர் வேணும்ன்றா, அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்ன்றா, நம்ம தான் அவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம், ஆனா அவரால் நம்ம பார்க்க முடியறது இல்லை. ஆனா இந்த லோகத்துக்கே சர்வலோக நியாமகன் வைகுண்டாதிபதியான பகவான் அவர் பார்த்தா அவர் சர்வசாதாரணமா நமக்காக இங்க வந்து அனுகிரகம் பண்ற எல்லா திருக்கோவிலையும் நம்ம இப்ப நினைச்சா போய் பெருமாளை சேவிச்சிடலாம், திருவேங்கடமுடியான சேவிக்கலாம், சரி மூலவரை சேவிக்க முடியலன்னா உற்சவர் அவர் வந்து உற்சவங்கள் பண்ணி நம்மளுக்காக அவரே திருமாடவியில வந்து நமக்கு சேவை சாட்சின்னு இருக்கேன். அவர் எப்பேற்பட்டவர், வைகுண்டத்துல இருக்கிற வேண்டியவர் தான், அவரை பார்க்கறதுக்கு நமக்கு மோட்சம் பண்ணி பிரபத்தி பண்ணி மோட்சத்துக்கு போனாதான் பெருமாளை சேவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு எவ்வளவு கஷ்டம். ஆனா அவர் ரொம்ப சுலபமாக நம்மளோட வந்து நம்மளோட கலந்து இருந்து நம்மளோட விளையாடிட்டு இருக்கேன். ஆச்சரியமாக கண்ணனாகவும் ராவனாகவும் வந்து எப்படிலாம் நம்மளுக்கு அனுகிரகம் பண்றது, அது சௌலபியம். சௌசீல்யம்னா கலந்து பழகிறது. சரி அவதாரம் பண்ணிட்டே அவதாரம் பண்ணி இங்க இருந்து நம்மளோட தூரமா இருக்கிறானா, இல்ல நம்மளோட நம்மள போலவே மனுஷர்கள் போலவே நம்ம மேல கை போட்டு அப்படி பழகிறது. குகன் கேக்குறான், நான் காட்டுக்கு காட்டுல தானே நான் இருக்கேன்னு கீழே உட்காடுறான், பயப்படுறான், நிக்கிறான் பெருமாள் பக்கத்துல. ஆனா என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு அவர் மேல கை போட்டு அப்படி அற்புதமா யாருப்பா அப்படின்னு பழகிறேர் தான் அந்த சௌசீல்யம். இப்பேற்பட்ட குணங்களுக்கு காரணமான தயை, அப்ப தயையோட கூட இருக்கிற குணங்கள் தைரியம், அதெல்லாம் விட்டுடுங்க. அப்ப இந்த இப்பேற்பட்ட குணங்கள், இந்த குணங்கள்ல நமக்கு புரிய வைக்கிறா இல்லையா, பெருமாளை நம்ம வந்து ஏதோ கஷ்டம் அவனை போய் சேவிக்கிறது, அவனெல்லாம் இந்த ஜென்மால நம்ம சேவிச்சிட முடியுமா, நம்ம எவ்வளவு பாவம்னு நினைக்கவான, அவன் எவ்வளவு சௌலபியமானவன், நமக்கு கிருப பண்றதுக்காகவே திருவேங்கடமடையில 24 மணி 24 நேரத்துல 23 மணி நேரம் நமக்கு சேவை சாட்சினேதான் இருக்கும். 12:30 கோவில் பூட்டினா 1 மணிக்கெல்லாம் கோவில் திறந்துடுறான், அப்படி அந்த 15 நிமிஷம் தான் அவருக்கு ரெஸ்ட், அப்படி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கே. அப்படி அந்த இந்த குணங்கள் பெருமாளுடைய சௌலபியம் சௌசீல்யமான குணங்கள் நமக்கு புரிய வைக்கிறது யாருன்னா தயாதேவி தான். எப்படி ஒரு மேகமாக இருந்து சாரம் லப்துவா கமபி மகதஹா அப்படின்னு பெரிய மகதஹானா பெரிய மகா ஸ்ரீனிவாசாம்புராசேஹே அப்படின்னு ஸ்ரீனிவாசனான சமுத்திரம், அது சாதாரண சமுத்திரம் இல்ல, நம்ம பூமியில இருக்கிற சமுத்திரம் கூட இந்த கரையில அந்த கரைக்கு போயிடலாம் ரொம்ப ஈஸியா, போய் இப்பெல்லாம் போயிடுறா ஒரு மாசம் 2 மாசத்துல போயிடுறா. இது கஷீராப்தியோட பெரிய சமுத்திரம் யாரு திருவேங்கட முடியாது, இந்த கரையில ஏறிட்டா அந்த கரைக்கு போறது ரொம்ப கஷ்டம், அவ்வளவு பெரியவர் அவர், அனந்தமானவர். ஆனா அவருடைய அப்பேற்பட்டவர் அந்த சமுத்திரத்திலிருந்து மேகமாக இருந்து சாரத்தை எடுத்து நமக்கு எந்த குணங்களை பகவானுடைய குணங்களை நம்ம மேல வர்ஷிக்கிறார். எப்படின்னா மேகம் எப்படி காலே காலே கனரசவதி அப்படின்னு, மேகம் வந்து எல்லா காலத்திலயுமே மழை பெய்யாது, அது ஒரு சில காலத்துல மழையை வந்து சமுத்திரத்திலேருந்து எடுத்து வச்சுக்கும், அது சமுத்திரத்திலேயே அது வந்து ஐஸ்கட்டியாக இருக்கும், அதுக்கப்புறம் சில காலத்துல அது மழையாக நம்மளுக்கு எப்ப தேவையோ அப்ப பெயர். அந்த மாதிரி காலே காலே கனரசவதி காலி கேவானு கம்பே அப்படின்னு அந்த காலமேகமாக, காளி கேவானு கம்பேன்னா காலமேகமாக அந்த தயையே அனுகம்பே தயையே நீயே இருந்து அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றியே. வியக்தோன்மேஷா மிருகபதி கரௌ விஸ்வமாப்யாயந்தி அப்படின்னு, வியக்தோன்மேஷா அப்படின்னு பகவானுடைய திருமேனி அந்த தெளிவாக நம்மளுடைய மனசு எப்படி இருக்குன்னா தெளிவா இருக்கணும், தெளிவா இருந்தாதான் நமக்கு பெருமாளுடைய சேவை ஆகும், அந்த மனசு கலங்கி இருந்தா கஷ்டம். அப்படி நல்லா தெரியும்படி எங்கன்னா மிருகபதி கிரவு, மிருகபதி அப்படின்னா இங்க சிம்ஹாச்சலம், சிம்ஹாச்சலம்னு சப்தமலைக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு இல்லையா, கருடாத்ரி சிம்ஹாத்ரி அப்படின்னு, அந்த சிம்ஹாத்ரியான அந்த திருமலையிலேயே விஸ்வமாப்யாயந்தி அப்படின்னு போஷணம் பண்ணி கொண்டிருக்க அந்த திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகம், அவருடைய குணங்களிலே அற்புதமான அந்த சாகரத்திலே இருக்கிற அந்த நல்ல குணங்கள், அந்த ஆச்சரியமான சௌலபியம் சௌசீல்யமான குணங்களை மேகமாக இருந்து நம்மேலே வர்ஷிக்கிறீங்களே அப்படின்னு. அந்த வர்ஷிக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா சீலோபக்யம், அந்த சீலோபக்யம் அப்படின்ற குணத்தை தான் சௌசீல்யம் சௌலபியம்னு சொல்றான். க்ஷரதி அப்படின்னு வாத்சல்யம் அப்படின்னு, பவதி அப்படின்னு நீ மழையாக பொய்கிறாய் அப்படின்னு, நீ அப்படின்னு சொல்றது யாருன்னா தயாதேவியை அப்படின்னு, சத்குணௌகம் அப்படின்னு எவ்வளவோ அனந்த கோட்டி கல்யாண குணங்கள் பகவானுக்கு இருந்தாலும் நம் முதல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய குணங்கள் எதுன்னா பகவானுடைய தயை, ரெண்டாவது அந்த தயையோடே இருக்கிற முக்கியமான குணங்கள் அப்படின்னு இதை நம்ம தெரிஞ்சுட்டாதான் அப்ப பகவான் யாரோ கிடையாது அப்படின்னா நம்ம அப்பா வந்து பிரைம் மினிஸ்டராகவே இருக்கட்டும், ஆனா நமக்கு அப்பா தானே. அந்த பிரைம் மினிஸ்டருக்கு எல்லாரும் இந்திரா போலீஸ் எல்லாம் செல்யூட் அடிப்பா, மிலிட்டரி எல்லாம் அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவா, ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அப்பான்னு போய் கட்டிப்பிடிப்போமோ? தேவர்கள் எல்லாம் பகவானுக்கு வந்து அவர் நியமிச்சிருக்கார், அவள்லாம் போய் அந்த மரியாதை கொடுக்கட்டும். நமக்கு எப்படின்னா துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ட சகா துவமேவன்னு நமக்கு அப்பா அம்மா குருவாக இருக்கிறான் இல்லையா பகவான், அப்படியே நம்ம பழகணும். அதுதான் பகவானுக்கும் பிடிக்கும் அப்படின்னு அந்த குணங்கள். அதுக்கு அப்படி நம்ம பழகலாமா, நம்ம பெருமாள் கிட்ட நெருங்கலாமா, பெருமாளுக்கு நம்மளும் கைங்கரியம் பண்ணலாமா அப்படின்லாம் நினைக்க வேணாம். அவன் எவ்வளவு சௌலபியன், அவன் எவ்வளவு சௌசீல்யன், எப்படி திருமலையிலேயே இருந்து நமக்கு வந்து அனுகிரகம் பண்றான் அப்படின்னு காட்டுறதுக்காகவே, அந்த கல்யாண குணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த அற்புதமான ஸ்லோகம் சுவாமி தேசிகர் இங்க சொல்றேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல மற்ற குணங்கள் எல்லாம் சொல்ல போறேன், அது நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்படி இந்த திருவேங்கடமுடியான் அவருடைய தயை இந்த மாசம் புரட்டாசி மாதத்திலே நம்ம சேவிச்சது மிக அற்புதம். அதுலயும் இந்த அகோபில மட்டம் இது இந்த ஒரு பெரிய கைங்கரியத்தை நம்ம கொடுத்தா, அதுவும் புதுசா இந்த வாரம் வந்து ஸ்தோத்திர பாட்டங்களை பாட்டாகவே அற்புதமாக அஷ்டபுஜாஷ்டகம் இப்ப வந்து ரிலீஸ் பண்ணிருக்கா. ரொம்ப ஆச்சரியமாக அந்த சங்கீதம் அது பிடிக்கிறவாளுக்கு அதை ஸ்தோத்திரமாக நம்ம கேட்கறதுக்காக அற்புதமான அனுபவமும் கொடுத்திருக்கா. அப்பேற்பட்ட பல கைங்கரியங்கள்ல அடியனுக்கும் ஒரு கைங்கரியத்தை கொடுத்ததுனால அதை நமஸ்கரிச்சுட்டு அடுத்த வாரம் மேற்கொண்டு தயாசித்திக ஸ்லோகத்தை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. அதே மாதிரி நமக்கு தயாசதகமும் அந்த சங்கீத ரூபமாக கொடுத்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அற்புதமா அனுபவிக்கபடியே ஸ்லோகங்களேயே தயாசத்துக்கும் முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா குணத்தை சொன்னதுனால, மற்ற பெருமாளை சொன்னதை விட பெருமாளோட குணமான தயாதேவி இங்க சொன்னதுனால இது அற்புதமான ஸ்லோகம். பெரியவா அத்தனை பேரும் கொண்டாடின ஒரு ஸ்லோகமா இருக்கு. அடியே